ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே ரங்க ராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமச்சை கோதாயை நமஹ ஸ்ரீதரங்க மகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீதேவநாத பரபிரம்மணே நமஹ. ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே 14வது பாசுரத்திலே சங்கொரு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கஜ கண்ணானைப்பாடு என்னும்படியாக ஒரு வரி அவதாரம் பண்றா. எம்பெருமான் யாருன்னு கேட்டா எவனொருவன் சங்கச்சக்கரதாரியோ அவனே எம்பெருமான். நிர்வாகம் சம்பிரதாயத்தில் திருவாழியும் பாஞ்சதங்கத்தையும் ஏந்தி அந்த ஸ்பரிசத்தாலே வளர்ந்த திருக்கைகளை உடையவன் நம் எம்பெருமான். தடக்கையன்னு அர்த்தம் இங்க. இளவாச்சியர் கண்ணினுள் விழவே செய்து விழிக்கும் பிரானையே அப்படின்னா, பொன்னாறு சாங்க உடைய வடிகளை இன்னாரந்தறியேன் அன்னே ஆழியொடும் கலியன் சாய்ச்ச. அதனால எம்பெருமானுக்கு அணிகலனாயும் ஆயுதங்களாயும் எது இருப்பது அப்படின்னாக்கா சங்கும் சக்கரமும் இருக்கு. சக்கரம் வந்து பிரகாசத்தை அளிக்கக்கூடியதாயும் சங்கம் வந்து குளிர்ச்சியை கொடுக்க மலைய செலுத்தி தன் துனியாலே பிறரை பயங்காட்டும். அதனாலே ரெண்டுமே பெருமாளுக்கு அழகு சேர்ப்பவையாயும் ஆசிரித ரஷணத்தின் போது ரெண்டும் பெருமாளுக்கு பரம உபகாரமும் பண்ணிட்டு இருக்கு. அதனாலே இங்க ஆண்டாள் நாச்சியார் சங்கொரு சக்கரமேந்தும் தடக்கையன்னு மங்களாசாசனம் பண்றார். எம்பெருமான் அவதார காலத்திலே நான்கு திருக்கைகளோட சங்கு சக்கரதாரியாய்தான் பெருமாள் அவதாரம் பண்டான். தேவையினுடைய பிரார்த்தனையின் பேரிலே கண்ணன் சதுர்புதனாய சங்க சக்கரத்தோட அவதாரம் மயில் பீலி கூட இருந்ததுன்னு சொல்றார். சில சமயம் பெருமாள் சில விசேஷத்துக்கோசம் பெருமாள் மறைச்சுப்பார். சில பேர் வசீகரிக்கத்துக்கு சங்க சக்கரத்தை காட்டி வசீகரிப்பான் எம்பெருமான். திவ்ய ஆயுதங்களோட இருப்பான். அதனாலே இது பெருமாளுக்கு அழகு சேர்க்கும் விதமாக இருக்கு. பாகவதத்தில் என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, எம்பெருமான் நிறைய பேருக்கு சங்க சக்கரமாக காட்டிருக்கான். கிருஷ்ணாவதாரத்திலையும் சரி, இங்கனே யோபன்ன மீனுகாள் என்ன முனிவது நீர் நங்கள் கோலத்திரு குரங்கு நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேவியோடும் தாமரை கண்களோடும் செங்கழிவாய் ஒன்றினோடும் செல்கின்றதன் நஞ்சமே அப்படின்னு நம்மளால சாதிக்கிறேன். சங்கும் சக்கரத்தை பின்னாடி போறதுப்பா என் மனசு அப்படின்னு சாதிக்கிறேன். அதனாலே பெருமாளுக்கு அற்புதமா இருக்கக்கூடிய ரெண்டு விஷயங்கள் சங்கும் சக்கரம்னு சாதிச்சா. ஸ்ரீ பாஷிகாரர் சாதிச்ச சங்க சக்கர சாரங்காரி அசங்கேய கல்யாண திவ்யாயுதா. பெருமாள் நாவல் பழம் வாங்கின்ற ஒரு பாட்டிக்கிட்டேருந்து கை நீட்டி நாவல் பழம் கொடுத்து பெருமாள் கேட்கும் போது பார்த்தா சங்க சக்கர பெருமாள் திருக்கைகள்ல இருந்துதான். அப்படி பெருமாள் யாருக்கு அந்த முத்திரையை காட்டணுமோ அவளுக்கு அவளுடைய பிறப்பின் விசேஷத்தாலே அனுகிரகம் பண்ணான் எம்பெருமான். அதனாலே இந்த சங்க முதல்ல சொன்னா இந்த இடத்துல பிராட்டி, கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் திருத்திருக்குமோ மறுப்பொசித்தவாதவந்தன் வாய்ச்சுவயம் நாத்தமம் விருப்பொற்று கேட்கின்ற சொல்லாடிவன் சங்கு சங்குட்ட பேசுறா. ஏன்னா சக்கரத்துக்கு இல்லாத ஒரு அம்சம் சங்குக்கு உண்டு. சக்கரமானது என்னன்னா பெருமாள் திருக்கைகளை மட்டும் ஆட்கொண்டிருக்கும். இந்த சங்கமானது என்னன்னா பெருமாளுடைய அதர சம்பந்தம் பெற்றது தனி விசேஷம். அந்த சங்கின் மேல நாச்சியாருக்கு பூபிராட்டியான கோதைக்கு தனி கோபமே உண்டு. ஏன்னா என்னுடைய ஸ்தானமான அந்த இடத்தை நீ உபயோகப்படுத்துறியே, அதரம் எனக்கு மட்டுமே சம்பந்தமானது, நீ எப்ப உபயோகப்படுத்தலன்னு அந்த பெண்படையாருன் மேல் பெரும் பூசல் சாத்துகின்றார் பண்பட செய்கின்றாய் பாண்டதன்னியமே அப்படின்றார். அதனாலே சங்குக்கு சில விசேஷம் உண்டு. எம்பெருமான் பாரத யுத்தத்திலே இந்த சங்கை ஒழித்தே கௌரவ கூட்டத்தை களங்கடிச்சர். எம்பெருமான் பாஞ்சதங்கத்தை திருவாயில வைக்கும் போது அந்த சப்தம் கேட்டு ஆரம்பிச்சோன்னு பாதி கௌரவ சேனை போயிடுது. அதனால இங்க சாதிக்கிறா, சங்கொடு சக்கரம் ஏந்தும் தட கையன் கையிடாறு சுருசங்கரன அழியர். அமலநாதிபிரான் பாசனம் கையினா சுரி சங்கு அனலாழியர். ஆண்டாள் மாதிரியே சங்க சொல்லிட்டு இங்க சக்கரை சொல்லிடுவர். சரசி கணஜனே சதங்க சக்கரன்னு குலசேக பெருமாள் சங்க சக்கரத்தையும் சொல்றார். எம்பெருமான் அவதார காலத்திலேயே சங்க சக்கரத்தோடு அவதரித்து சதுர்புதாதிகளாய் இருந்தான். பாரத யுத்தத்திலே சங்கத்வனியாலே மொத்த பேரையும் கலங்கடிச்சான் எம்பெருமான். பீஷ்மாச்சாரியார் அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றத்துக்கு தான் தாழ்ந்தாலும் பரவாயில்லை, ஆயுதம் ஏந்த மாட்டேன் என்று சொல்லினாலும் என்னை ஊர் பழிச்சாலும் பரவாயில்லை, என் ஆசிதன் வாக்கானது பீஷ்மர் வாக்கானது எம்பெருமான ஆயுதம் எடுப்பேன்னு சத்தியம் பண்ணிட்டா, அதை காப்பாற்றதுக்கு ஆசித ரக்ஷணத்துக்கோசம் எம்பெருமான் என்ன பண்ணான்னா அந்த சக்கரத்துக்கு ஓடி வந்த. அதே மாதிரி பகலே ஆழியால் அந்த ஆழியை மறைத்தான். ஜெயத்ரதனை வதம் பண்ணும் போது தன்னுடைய சக்கரத்தாலே சூரியனை பெருமாள் மறைச்சுட்டார். உத்தரதன் சிறுவனையும் ஒய்யா கொண்ட உயிராளன் உரையும் கோயில். உத்தரனுடைய சிறுவனை பெருமாள் சங்க சக்கரத்தோட அந்த கர்ப்பத்துள்ள போய் காத்தாராம் பெருமாள். அதே மேல கிருஷ்ணனுக்கு விசுரப கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு விசுரப தரிசனம் கொடுத்தார். அவனால் அதை பார்க்கவல்ல ஜிவ்யசக்ஷு அனுகிரகம் பண்ணார். ததானந்தரம் என்ன பண்ணான்னா அர்ஜுனன், ஏ பெருமாளே நீ திரும்பி எனக்கு கிருஷ்ணன வரும்போது நாலு கையோட சேவை சாதிக்கணும் அப்படின்னா, அதனே அதே மாதிரி சங்க சக்கரத்தோட பெருமாள் சேவை சாதிச்ச. இந்த சங்க சக்கரம் என்ன பண்ணிட்டுன்னா பவுண்டக வாசுதேவன் ஒருத்தரம் நானும் கிருஷ்ணன் தான், என்னாலையும் சாதிக்க முடியும், என்ன கிருஷ்ணன் மட்டும்தான் பண்ணுவானா, நானும் பறப்பேன் ஓடுவேன்னு சொன்னான். ஒரு யந்திரத்தை ரெடி பண்ணி சங்க சக்கரம் மாதிரி வச்சிருந்தான் அவனும். அதனால பெருமாள் நீ மட்டும்தான்டா பண்ணுவியே நானும் பண்றேன்ட்டு என்ன பண்ண, அவனுடைய நண்பனா இருந்தே அவனை கொண்டுட்டார். அதன போல என்னன்னா தேவியினுடைய கர்ப்பத்திலே சங்க சக்கரபாணியாகவும் பீதாம்பரதாரியாகவும் செந்தாமரை கண்ணோடும் மயில் பீசூரிண்டும் எம்பெருமாள் அழகா அவருடைய பிரார்த்தனையின் பேரிலே காட்சி கொடுத்தான் அந்த இடத்துல. அதனாலே இன்னும் என்ன பெருமாள் பண்ண அப்படின்னாக்கா, பிரம்மா வந்து கோ கூட்டங்களை அபகரிச்சுன்னு போயிட்டான். கிருஷ்ணன் என்ன பண்ணான், தானே பசுவாயும் கன்றாயும் இருந்து சங்க சக்கரத்தோட சேவை சாதிச்சானாம் அத்தனை பேருக்கும். சீமானி கணவனோடு தோழமை கொள்ளவும் வல்லாய் சாமாரவனை நீ எண்ணி சக்கரத்தான் தலை கொண்டாய். நீ மட்டும்தான் சக்கரத்தை வச்சு பழுவியா, நானும் பண்ணுவேன். நான் சீமாளிகன் நீ ரொம்ப ஃப்ரெண்டாச்சு என்ன பண்றதுன்னு பார்த்த. சரிப்போன்ட்டு ஒரு நாள் விளையாடினேன் இந்த பெருமாள் சக்கரத்தை வச்சுட்டு இவன் போனா நானும் தான் சக்கரத்தை பிடிப்பேன்னு சொன்னா பெருமாள் சக்கரதாழ்வன் அவன் மட்டும் கொடுத்தாரு. கையை வச்சவனே அதுவே தலையை வெட்டின்னு போயிடுதான் அவன் தலையை. ஏன்னு கேட்டா எவனோட பவித்திரமா இருக்கவனும் அவன் கிட்டதான் சுதந்திர ஆழ்வார் இருக்க முடியும். சீமானி கணவனோடு தோழமை கொள்ளவும் வல்லாய் சாமாரவனை நீ எண்ணி சக்கரத்தால் தலை கொண்டாய். அது மாதிரி தேவகிக்கு தேவகிற்கும் சவசாட்சி யசோதைக்கு நெய்த்தலை நேமியம் சங்கம் நிலாவிய கைத்தலங்கள் வந்து காணீரே கணங்குழையீர் வந்து காணீரே. பக்கத்தலாம் கூட்டுக்கார அங்க வாங்க வாங்க என் பையனுக்கு நாலு கை அப்படின்னா கைத்தலங்கள்ல பகுவச்சனம் போட்டார் ஆழ்வார். ஏ கிருஷ்ணனுக்கு பாருங்க நாலு கை இருக்கு நாலு கை இருக்கு அப்படின்னா, ராமாவதாரத்தில எம்பெருமான் சங்க சக்கரவாணியாய் பிறந்தான் சதங்க சக்கர சங்கசக்கர கதாபத்ம வனமாலா விராஜிதகா ஜீவச்சகாரா கேயூர நூபுராதி விபூஷிதா அப்படின்னு சங்கத்தையும் சக்கரத்தையும் விசேஷங்களையும் ஆண்டாள் நாச்சியார் இங்கே ஸ்மரிக்கிறார். ஆண்டாள் நாச்சியார் அடுத்த வரியிலே என்ன சாதிக்கிறான்னா, பங்கஜ கண்ணானை பாடேதோ ரொம்ப அவாய் அப்படின்ற பங்கஜ கண் ஹைலைட்டிங் இடத்துல. ஏன்னா அன்றளந்த தாமரை போல எம்பெருமான திருக்கண்கள் இருக்கு. யாதவ பிரகாசர் தப்பா ஒரு வியாக்கியானம் பண்ணனாலே நமக்கு பாஷ்யகாரர் என்ற மகாஜானியான பெரிய ஜெகதாச்சாரியன் நமக்கு கிடைச்ச பெருமானுடைய அனுகிரகத்தாலே, யாராவது பெருமானுடைய அங்க வர்ணனைய தப்பு பண்ணா அவருக்கு அழுக வந்துடும். அதனாலே பங்கஜக்கன் ஆணைப்பாடு அப்படின்னா அமல்நாதபிரான சாட்சியர் ஆழ்வார் அந்த கண்ணழக பார்த்து மயங்கிட்டார். தாரங்கருடைய கண்ணழக பார்த்து மயங்கிட்டார். கரியவாகி புடபரந்து மெழுந்த செவ்வர் யோடி நீண்டவ பெரியவாஜ கண்கள் என்னை பேதமை செய்தனவே. அந்த திருக்கனுடைய அழகானது மன்னனுடைய மனசை வேதலைக்க வைக்கும், பெருமாளை நோக்கி இழுக்கும் அப்படின்னா. பெருமாள் தன் திருக்கண் கடாட்சத்தாலே தொண்டரடிப்படிகளை கண்ணழகை காட்டி இழுத்தான் சுவாமி. கண் அழகை காட்டி அடிகளை மயக்கி 55 பாசுரங்கள் வாங்கினர் திருவரங்கன் தொண்டடிப்படிகள் தேர்ந்து. அதனாலே பங்கைய கண்ணானது முதல் தன்னையே கொடுக்கும் பின்பு தன்னை நோக்கி அந்த பாகவத்தால இழுத்துரும்னு சொன்னான். அதனால ஆண்டாள் நாச்சியார் கண்ணழைகளை அவளும் மயங்கினால் பங்கைய கண்ணானைப்பாடு பங்கயம் போன்ற திருக்கண்களை உடைய பனைப்பாடு. பங்கம்னா என்னன்னா தாமரை நர்த்தம், கமலம்னு சொல்லுவா, அம்புஜம்னு சொல்வா, பத்மம்னு சொல்வா, புண்டரீகம்னு சொல்வா. இப்படியான பரியாய பதங்கள் பல இருக்கிறதுக்கு கண்ணனை பங்கஜம் போன்ற கண்களை உடையவனை பாடிப்பற பறைபெரு எழுந்திரான்னு எழுப்புற ஆண்டாள் நாச்சாரிங்க. ராம கமல பத்ர ஆக்ஷான திருவடி மங்களாசாசனம் பெருமாளை. சீதா பிராட்டி கேட்டா பெருமாள் எப்படி இருப்பான் பார்த்திருக்கியானே ராமன, இவன்தான் ராமதூதரான சந்தேகம் பிராட்டிக்கு அசோகவனத்துல ராம கமலபத்ரா ஆக்ஷா அப்படின்னு சாச்சர். அதனால திருக்கண்கள் அப்படி ஜபஜபஜவான் இருக்க நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே கரியவாகி புடபரந்து நீண்டு நெடிய. கரியவாகி நமக்கு எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும், ஆனா நீண்டு இருக்கும், கரியவாகி இருக்கும். உள்ள அந்த செவ்வரி ஓடும் சகப்பனரம்பு போறதுன்னு சொல்லாடே செவ்வரியோடிய நீண்டவ பெரியவாய கண்கள் அப்படின்னா அம்புஜக்ஷணம்னு பேர். கமலமே கைத்தலமும் மண்ணளந்த பாதமும், கண்ணும் கமலம் கமலமே கைத்தலமும். இதெல்லாம் ஆழ்வார் அழகா எழுதுற எம்பெருமான கண்களை செங்கண் எம்பெருமான்னு சாய்கிற. இன்னும் ரொம்ப அற்புதமா விஷயங்கள் இருக்கு இந்த இடத்துல. என்ன கலியன் சாச்சவர் இடத்துல மைவண்ண நருங்கொஞ்சு குழல் வெந்தாழ மகரம் சேர் குழையிருவாடிலங்கியாட இவண்ண வெஞ்சுலய துணையாயங்க இருவராய் வந்தாரன் முன்னே நின்றார். கைவண்ணம் தாமரவாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தவடியும், தாமரவாய் கமலம் போலும் அண்டளந்த தாமரையைப் போல இருக்கின்ற எம்பெருமானுடைய திருக்கண்கள் கண்ணினையும் அரவிந்தமடியும் அப்படின்னு கலிய நம்பெருமானுடைய புண்டரீக விசாலாட்சௌ எம்பெல்லாம் கண்ணைகளை நம் பெருவா பெரியவர்கள்லாம் ஈடுபட்டிருக்கா. அதாவது கிவிர்த்தம் புண்டரீகாட்சா அப்படின்னு சொன்னா கிருஷ்ணனை பார்த்து ராமன் மேலே சூர்பனைக்கு ரொம்ப ஆசை, அவனுடைய அங்கத்திலே ஆசை, அந்த கண்ணடைகளே ஆசை அவனுக்கு. ராமனை பத்தி தன் தமையனான ராவணிடத்துல போய் சொல்ற, அப்பா எப்பேற்பட்ட அழகான வந்திருக்கான் அப்படின்ட்டு வெக்கத்தை மட்டும் சொல்லலாம் சூர்பனக. அதனால அனுமானம் பிராட்டின் இடத்துல பெருமாளுடைய கண்ணடக சொல்ற. இங்க பார்த்தா சிறிய திருப்படி பிரம்மச்சாரி, ஆனா அந்த கண்ணடகானது ராமனுடைய கண்ணடகால அவர் ஈர்க்கிறது. என்ன பண்ண முடியும், ஆனா கமலன்னு பதம் போட்ட கமலபத்ராட்சான்னு சொன்ன. ஆனா பெண்ணான இவர் ராட்சசியா இருந்தாலும் பெண்ணா இருக்காள் சூர்பனக புண்டரீகாட்சான்னு சொல்லி போட்டு ராவணன் சாதிக்கிறார். இது பத அன்பத்துக்கோசம் அடி இந்த விஷயம் சொல்றேன். அதனாலே ராமனை அவள் விரும்பினால் மூக்கரு மட்டும் திரும்பி வந்து ராமன் பிரார்த்தனை என்ன ஏத்துக்கோ ஏத்துக்கோ அப்படின்றாளாம். அதனால இந்த இடத்த என்னன்னா கன்னடகானது ரொம்ப அற்புதமா இருக்கும். இந்த பாதத்திலே பார்த்தா சங்கொடு சக்கரமே எந்தும் தடக்கையன் பங்கய கண்ணான், சங்கு சக்கரம் பங்கய கண்ணான் மூணுத்தையும் மங்களாசாசனம் பண்றா. இங்க அற்புதம் என்னன்னா கலியன் சாய்ச்சர் நாகை அழகியார் பாசுரத்துல தோடவள் நீளம் மடங்கொடுக்கும் சோழ் குடல் சோழ் குடந்த கிடந்த சேதர்கள் சென்று தரைக்க மாட்டேன் செஞ்சுடர் அழியும் கையுமேந்தி பாடர வெள்ளடியார் வணங்க அப்படின்னு. இப்படி சங்கதக்க பெருமானை சேவிக்கணும்னா இங்க பலான்மயம் என்னன்னா சங்கடக்கள் இரண்டும் தன கையன் பங்கஜ கண்ணானை பாடுன்னு சொன்னான். அப்போ செஞ்சுடன் ஆழியம் சங்குமேந்தி பாடகம் எல்லடியார் வணங்க பன்மனுமத்துடங்கு சோதி அப்படின்னு கலியரங்க சாய்ச்ச. அப்புறம் பண்ண இந்த பெருமாள் வந்து பொம்நாட்டிகள்லாம் மழைக்கிறது நாகை அழகியார், அதனால அவனை போய் சேவிக்காதறையின்னு கேட்டு ஒரு ரெண்டு பெண்கள் பேசிட்டு இருக்க காலத்துல, ஆனா ஒரு பெண்ணை பெருமாள் ரொம்ப பிடிச்சு போச்சு. நீ கதவை திறக்காதடி, அதான் வந்த கதவை திறக்காதடி, இந்த தெய்வம் ரொம்ப பொல்லாதான் இருக்குன்னு சொல்றா. இப்ப சொல்லிட்டு ஆத்துக்கு போனா பட்டு பின்மால வரேன்ட்டு போனா. பெருமாள் என்ன பண்ண, காத்தால போய் கதவை தட்டிட்டார. வாத்துல எந்த பொண்ணை விரும்பினாலும் கதவை தட்டிட்டார். எப்படி இருந்தான் பெருமாள் வந்து நின்னா சங்க சக்கரமா வந்து நிக்கிறான் பெருமாள். என்ன பண்றதுன்னு தெரியல, மயங்கி கூட்டாயுவோ. கொஞ்ச நாள் கழிச்சு அவன் வந்து அவருடைய அந்த ஃப்ரெண்டு வந்து பாக்குறா, யாரா வந்தாலாடி நீ போற எங்க, இல்லடி இப்ப தாண்டி வந்துட்டு போற அவர் அப்படின்னா. எப்படி இருந்தான் பெருமாள்னா, பம்பவளம் துழாய் மால தோள் மேல் கையனவாழியும் சங்குமேந்தி நம்பரணம் இல்லம் புகுந்து நின்றார் நாகரிகர் பெரிதும் இளையர் அப்படின்னா. செம்பவளம் இவர் வாயன் வண்ணம் தேவர் இவரது உருவம் சொல்லில் பம்பவள திரளையும் பரச்சோ ஒருவர் அழகியவன் அழகிவா இருந்தான் அவன். எப்படி இருந்தான்னா, வம்பவெழும் துழாய் மால தோள் மேல் தோல்ல மாலகாத்தின் தாண்டி கையன வாழியம் சங்குவேந்தி சங்கசக்கரதாரியா இருந்தான். நம்பரணம் இல்லம் புகந்து நின்றார் என் மேல ஆசையோட வந்து உள்ள வந்துட்டான். ஆத்து உள்ள நாகரிகர் பெரிதும் இளையர் ரொம்ப பழையாளா அப்படின்னு கேட்டா, இல்ல நாகரிகர்னா ரொம்ப நவீனமானவன் சொன்னான். வயசானவன் அடி கேட்டா, இல்ல பெரிதும் இளையர்னு சொன்னான். நாகரிகர் பெரிதும் இளையர் அப்படின்னா அவன் சொரூபம் எப்படி இருந்துன்னா, அம்பவள திரளே யுமப்பரு நாகரிகர் பெரிதும் இளையர் செம்பவளம் அவர் வாயின் வண்ணம் கோவைப்படம் போல இருந்தது. நாகரிகர் பெரிதும் இளையர் செம்பவளம் அவர் வாயின் வண்ணம் தேவர் இவரது உருவம் சொல்லில் ஒரு தேவனை போல இருந்தாண்டி. எப்படி நேரம் எப்படி இருந்ததுன்னா, அம்பவள திரளே யுமப்பர் இப்படிப்பட்ட பெருமாளுக்கு திருக்கண்கள் பங்கையக்கண்ணானது எப்படி சுவாமி இருக்கும், அவர் சொரூபத்தை போல இருக்கும் மத்தால ஈர்க்கக்கூடிய கண்கள் அப்படின்னா. ஆம்பளையும் பொம்பளை ஈர்க்கிற விஷயமானது கண்களாலதான் ஈர்க்கப்படும். அந்த ஆப்போசிட் ஆப்போசிட் இருக்கிறவாள கண்களாலேதான் மயக்குவா எல்லாருமே. அதனால இங்க ஆண்டாள் பங்கைய கண்ணான யாசிதாலை மயக்கி தன் திருவடிதோ கீழுக்க கூடிய திருக்கண்கள் அந்த கண்களை உடைய கண்ணனை பாடு பங்கைய கண்ணானை பாடு சங்கடு சக்கரம் இருந்தும் தட கையனை பாடு. ஏன்னா சங்கம் சக்கரம் ஆசித லட்சணத்துக்கோசம் இருக்கு. கண்கள் என்னன்னா, தன் சொரூப அழகை காட்டி ஆசிதாலை தன் திருவடி நோக்கி இழுத்து அவளுக்கு அனுகிரகம் பண்றது இந்த திருக்கண்கள். திருக்கண்கள் எப்படி இருக்குன்னு கேட்டா, எது பெருமாள் திருக்கண்களுக்கு இது போல இருக்குன்னு சொல்லலாம், ஆனா அதை விட பரம போக்யமா இருக்கும். கமலபத்ரா ஆக்ஷா அப்படின்னு சொன்னா அதே மாதிரி எப்படி நீ இந்தவ பெரியவா ஜகன்கள் என்னை பேதமை செய்தன வாசிதாலை பேதை ஒரு பைத்தியமாக்கி அவன் திருவடி நோக்கி இழுத்து அவன் திருவடியில வந்து சேர்த்து அந்த திருவடிக்கு கைங்கரம் பண்ணக்கூடியதாய் இருக்கும் அப்பேற்பட்ட பங்கையக்கண்ணா நைப்பாடு அப்படின்னு சொல்லி இந்த பாத்திரத்தை நிறைவு செய்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். கவிதா திகசிம்மாய கல்யாண குணசாரிடே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ ஸ்ரீமச்சை கோதாயை நமஹ.